ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥ ಜಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹದ ಪರಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋ ಶ್ರುತೇಕ ಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ಯೋಂತ ಪ್ರವಿಶ್ಯ ಮಮ ವಾಚಮಿಮಾಂ ಪ್ರಸೂಕ್ತಾಂ ಸಂಜೀವಯಚ್ಚ ಕಿಲ ಶಕ್ತಿಧರ ಸ್ವಧಾಮ್ನಾ ಅನ್ಯಾಸ್ತ ಹಸ್ತಚರಣ ಶ್ರವಣತ್ವಕಾದೀನ್ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೇ ಪುರುಷಾಯ ತಸ್ಮೈ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸ ಧ್ವಾಂತ ವಿದ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯ ಪರಮ ವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರ. ಸರ್ವೇಭ್ಯ ನಮಸ್ಕಾರ. ರಘುವೀರ ಗದ್ದಿತ್ತನುಡಿಯ ಉಪನ್ಯಾಸತ್ತಲ இன்னைக்கும் 12வது சூர்ணிக்கை தான் பார்க்க போறோம். 12வது சூர்ணிக்கையினுடைய ஒரு பாதியை நேர்த்து பார்த்தோம். கங்கா மகாத்மிய பர்யந்தம் சூர்ணிக்கை ரொம்ப பெருசா இருக்கிறபடினாலே பாதி பாதியாக இரண்டு நாட்களுக்கு பிரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் சேர்த்து ஒரே இடத்துல சொல்லப்படுறது. கங்கா மகாத்மியமும் அகல்யா சாப விமோச்சனமும் இந்த சூர்ணிக்கையில சுவாமி தேசிகன் பிரதானமா எடுத்து காண்பிக்கிறார். ஜடகிரண சகல தர ஜட்டில நடபத்து நடபத்தி மக்கூட்ட தட்ட நடன பட்டு விபூத சரித் அது பர்யந்தம் ஒரு பாகம். பகுள மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜவருஜின ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினுதா அது பர்யந்தம் ஒரு பாகம். விபூத சரித் பர்யந்தம் இருக்கக்கூடிய கங்கா மகாத்மியத்தை நேர்த்து பார்த்தோம். அதன் பிறகு அகல்யா சாப விமோச்சனம் இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரர் மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போறேன் வரியான்னு கேட்டு ராமலட்சுமணால் முனிவரை பின்தொடர்ந்து வருகிற சமயத்துல கிருஷ்ணா நதி கங்கா நதினு இப்படி கரை கடந்து வந்தால் மிதிலா தேசம் வருது. ரொம்ப விசாலமான தேசம். பெரியவாள் வால்மீகியா இருக்கட்டும் கம்பனா இருக்கட்டும் மிதிலா நகரத்தை பத்தி ரொம்ப அழகாகவே வர்ணிக்கிறார்கள். சுவாமி தேசிகன் மிதிலா நகரத்தினுடைய வர்ணனையை பார்த்தால் பின்னாடி தெரிவிக்கிறார். ராமாயணத்துல வால்மீகி போன பிரகாரம் பார்த்தால் இப்பதான் அகல்யா சாப விமோச்சனத்துக்கு முன்னாடி மிதிலா நகரத்துடைய வர்ணனைகள்லாம் வருது. மிதிலா தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சுவாமி தேசிகன் போன வழியில பார்த்தால் 13வது சூர்ணிக்கை விஸ்வாமித்தருடைய சரித்திரம் 14 ஆரம்பிச்சு 17 சூர்ணிக்கை பர்யந்தம் இவர் மிதிலா நகரத்தினுடைய வர்ணனைகளையும் மிதிலா நகரத்துல ராமன் கால்பதிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சொல்றார். இப்ப இந்த கத்தியத்துல பார்த்தால் இப்போ இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய விஷயம் அகல்யா சாப விமோச்சனம். அதிபகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினுதா. முனிசிரேஷ்டரா இருக்கக்கூடிய கௌதமருடைய பத்னியா இருக்கக்கூடிய அகல்யாலே நுதா அப்படின்னால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவனே உனக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு இந்த சூர்ணிகையுடைய ஒரு அர்த்தம். எம்பெருமானுடைய பாதங்கள் திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையில காட்டுறார். அதி பகுல மது கலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜகது பல தனு ருச்சிர. ஜகது பல ஒரு கல்லா போகட்டும் அப்படின்னு சபிச்சிருக்காரு. ஆனால் வால்மீகி கல்யா போகட்டும்னு சொல்லல. அதிர்ஷ்யாத்வம் பவிஷ்யத்தின்னு காணாமல் போகணும் தான் வால்மீகி ராமாயணம். ஆனால் மற்ற புராணங்கள்லயும் கம்பன் போன்றவர்கள்லாம் கல்லா இருக்கட்டும்னே சபிச்சிருக்கா. ஆகையினால நாம அந்த கதையை எடுத்துக்கிறோம். கல்லாட்டு இருந்தாலும் கல்ல கதையை எடுத்துக்கிறோம். சுவாமி தேசிக்கணும் அதை கொண்டுதான் ஜகது பல தனுறு சீரன்னு கல் சரீரத்தை உடைய அதாவது ஜடப்பிராயமா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை உடைய அப்படின்னு சொல்லியிருக்கார்.